பொடி ஸ்கூல்ல புலி புள்ள சதுரே எட்டு தெரிக்க யாருங்க கெளிக்க சொல்லி பிகிலடி புள்ளி பொல்லாசதுரே எட்டு தெரிக்க யாருங்க கெளிக்க சொல்லி பிகிலடி வசல அசவாரா.